Book 2 6 Sitta Sitta Lire et écrire Al-qira'a wal-kitaba Al-qira'a wal-kitaba Je lis Ana aqra' Ana aqra' Je lis une lettre. Ana aqra'u harfan. Ana aqra' harfan. Je lis un mot. Ana aqra'u kalimatan. Ana aqra' kalima. Je lis une phrase. Ana aqra'u jumla. Ana aqra' jumla. Je lis une lettre. Ana aqra'u khitaban. Ana aqra' khitaban. Je lis un livre. Ana aqra'u kitaban. Ana aqra' kitaban. Je lis. Ana aqra'. Ana aqra'. Tu lis? Anta taqra. Anti taqra'in. Anta taqra. Anti taqra'in. Il lit. Huwa yaqra. Huwa yaqra. J'écris. Ana aktub. Ana aktub. J'écris une lettre. اكتب حرفا اكتب حرفا j'écris un mot اكتب كلمه اكتب كلمه j'écris une phrase اكتب جمله اكتب جمله j'écris une lettre اكتب خطابا اكتب خطابا j'écris un livre اكتب كتابا اكتب كتابا j'écris انا اكتب انا اكتب tu écris انت تكتب انت تكتبين انت تكتب أنت تكتبين. Il écrit. هو يكتب. هو يكتب.